ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. എൺപത്തി മൂன്றாவது ஸ்லோகமான பரஸ்ய பும்சஹ பதசன்னிகர்ஷேங்கிற ஸ்லோகத்துல பாதுகைக்கும் ஆதிசேஷன் கருடன் முதலான நித்திசூரிகளுக்கும் பெருமாள் திருவடிவாரத்தில் ஒரே கைங்கரியம் இருந்தாலும் கூட பாதுகையினுடைய கைங்கரியம் வசதி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிச்சார். அதற்கு மேலே இந்த 84வது ஸ்லோகமான முகுந்த பாதாம்புஜதாரிணி த்வாம் அப்படின்றதான ஸ்லோகத்தில் ஷடாதியை யார் ஒருத்தன் தன் சிறமேல கிரகிச்சுக்கலையோ, அந்த ஷடாதியை வாங்கிக்கலையோ, அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிற. நீ ஷடாரி சாதிச்சுக்கலன்னா உனக்கு கண்டிப்பா பரமபதம் கிட்டாது, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத இங்க சொல்ற. முகுந்த பாத அம்புஜதாரிணி த்வாம் மோகாதனுத்தம் சயதாம் ஜனானாம் மூர்த்னிஸ்திதா துர்லிபயோ பவந்தி பிரசஸ்தவர்ணாவளயஸ்ததீயா. முகுந்த ஹே எம்பெருமானுடைய, முகுந்தனான எம்பெருமானுடைய பாதாம்புஜதாரிணி, அந்த எம்பெருமானின், முகுந்தனான எம்பெருமானினுடைய தாமரை பூ போன்றதிருக்கின்றதான திருவடிகளை தாங்குகின்ற ஏ பாதுகையே, துவாம் உன்னை சோகாது, ஒரு அறியாத்தனத்தினாலே உன்னை பத்தி தெரிஞ்சிக்காத தெரியாத்தனத்தினாலே அனுத்தசையதாம். தன்னுடைய சிரசிலே யார் சாதித்து கொள்ளவில்லையோ ஜனானாம், அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மூர்த்னி சிரசிலே தலையிலே ஸ்திதாக இருக்கின்றதான ததியாக, அது அவளுக்குமே விதிக்கப்பட்டிருக்கிறதான பிரசஸ்த, ரொம்ப பாராட்டும்படியான ஸ்லாகிய கும்பதான வர்ணா எழுத்துக்களுடைய ஆவளையா, அந்த கிரமர்க்குமான வரிசையா, அந்த வரிசையானது துர்லிபயஹா, அது கெட்ட லிபியாக கெட்ட எழுத்துக்களாக பவந்தி, அது ஆய்போயிடுது. ஹே பாதுவியே, அஜ்ஞானத்தினால தெரியாதனத்தினால உன்னை தங்களுடைய சிரசிலே சாதித்து கொள்ளாத பாமர ஜனங்கள் தலையில பெருமாள் அது நல்ல எழுத்தை எழுதியிருந்தாலும் அது கெட்டதாக ஆகிவிடுகிறது. இதனுடைய உட்கருத்து என்னன்னா, நம்மாழ்வாரை யாரெல்லாம் கொண்டாடலையோ அவளுடைய தலையில நல்ல எழுத்து எழுதியிருந்தாலும் அது கெட்டதாக மாறிவிடும் அப்படின்னு 50வது ஸ்லோகத்துல ஒருத்தன் தலையில கெட்ட எழுத்து இருந்தாலும் அது நல்லதா போயிடும்னு சாயிக்கிறார். யாரு? அந்த பாதுவையை தன் சிரமேற் கொள்பவனுக்கு. இங்கே அரியாத்தனத்தினால அந்த பாதுகையை தன் சிறமேல் கொள்ளாதவனுக்கு அவன் தலையில நல்ல லிபி எழுதியிருந்தாலும் அதுவும் கெட்டதாமா மாறிடும் அப்படின்னார். இதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, முகுந்தன் அவன்தான் மோக்ஷம் தரும் ஜனார்தனன். அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமர்களை தாங்குபவள் இந்த பாதுகா தேவி என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமாள் திருவடிக்கு எது அழகு சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த திருவடியிலே பாதுகைகள் இருப்பது எம்பெருமான் திருவடிக்கு அழகு சேர்க்கிறது. இப்போ அழகுக்காக தோற்ற பொலிவுக்காக ஆபரணங்களை ஸ்ரீகள் பூண்டு கொண்டிருப்பதை நாம் இன்றளவும் காண்கிறோம். கையில் வட போட்டுகிறதோ, காதுல தோடு போட்டுகிறதோ, இல்ல கழுத்துல சங்கிலி முதலாளிகளை எழுந்து கொள்வதோ, இது அவர்களுக்கு மேலும் அழகு சேர்ப்பது. அந்த மாதிரி இந்த திருவடி ஏற்கனவே ரொம்ப அழகானதுதான், ஆனா அந்த திருவடிக்கு மேலும் ஒரு சோபைய ஒரு அழக காட்சியை கூட்டுறதான் இந்த பாதுக அந்த திருவடியோட சேர்ந்து இருக்கிறதுனால. அது மட்டும் இல்ல, அந்த அழகான எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடியை போஷிக்கிறது காப்பாற்றுகிறது இந்த பாதுகைதான் அப்படின்னு இங்க அதி அற்புதமாக உள்ளர்த்தம் தோன்றும்படியாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்றார். சரி, இப்போ எம்பெருமானுடைய பாதுகை இருக்கு, அதை தன்னுடைய அஞ்ஞானத்தினாலே தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ளாதவருடைய தலையில என்ன இருக்குங்கிறதே சந்தேகம். அப்படி யாராவது இருப்பாளா? ஷடாரிய சாட்சிக்காதவா யாராவது இருப்பாளா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். அதுக்கு இருப்பார் என்பதுதான் பதில். இப்போ கோவில்ல ஒரே கூட்டமா இருக்குது. சரி, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அது ரொம்ப லேட் ஆகும், நாழி ஆகும், அதனால நாம கொஞ்ச நாளை கழிச்சு வரலாம் அப்படின்னு போயிட்டு அந்த கோவில்ல சரி பிரதட்சணம் பண்ணலாம், ஒரே கூட்டமா இருக்கு அதனால சடாச்சாரிக்கு நாழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பிரதட்சணம் பண்றதுக்கு வர்றார். அப்போ பெருமாளை பிரதட்சணம் பண்ணும் போது இதான் எங்க போனாலும் கையில ஒரு செல் இருக்க, உடனே இது மாதிரி தாயாதிடா சோன் சோ போயிட்டா அப்புறம் புஷ்பா அப்படிங்கிற நியூஸ் வருது. அதுக்கப்புறம் போய் பெருமாள் செய்ய முடியுமா சரி அப்படின்ட்டு அந்த தூக்கோட கோயில்ல இருக்க கூடாது, அதனால இதுன்னு கோயிலை விட்டு வெளியில வரும். இப்போ இவன் அந்த கூட்டமா இருக்கேன்னு வெளியில பிரதட்சணத்துக்கு வராத இருந்தான்னா அந்த சன்னதியில செல்ல எடுத்திருக்க போறது இல்லை, அப்ப அவனுக்கு தெரிஞ்சே இருக்க போறது இல்லை, அவன் பாட்டு வந்திருக்கலாம். ஆனா இதுதான் விதின்றது. அப்போ இதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தூரத்திலேயே சேவிச்சுட்டு ஷடாரி வாங்கிக்காம வந்துட்டார் இல்லையா அவர், அதனால என்ன விளைவு ஏற்படுறதுன்னா சிருஷ்டி காலத்துல இன்னன்னுக்கு இன்னன்னுதான தலையில லிபி தலை எழுத்து எழுதியிருப்பார், அத பிரம்மா தான் எழுதுறதாக சாஸ்திரம் சொல்றது. பிரம்மா எதனால எழுதுறான், அதை எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரிலே எழுதுறான். அந்த பெருமாள் தானே அந்த பிரம்மாவையே படைத்தவன், அவனை நியமித்தவன். அதனால அந்த பிரம்மாத மாத்தி எழுத முடியாது, பெருமாளும் கூட மாத்தி எழுத முடியாதான். ஆனா நாம அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தலை குனிஞ்சு தலையை தாழ்த்தி பவ்யமா அந்த ஷடாரிய நாம பிரசாதிச்சுட்டோம்னா நம்மளுடைய தலையில எழுதியிருப்பதான அந்த கெட்ட லிபிகள் இருக்கே, அந்த எழுத்துக்கள் இருக்கே, அதோடு கூடியதான தலை விதி இருக்கே, அது முற்றிலும் மாற்றமடைந்து அது ஒரு நல்ல இதாக மாறிவிடும். இத பார்க்கும்போது இப்போ ஷடாரி சாதிச்சுக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய லாபம் ஏற்படுறது, அவனுடைய பாபங்கள் போய் புண்ணியமா மாறிடுறதா இல்லையா? சரி, பாதுக நம் தலையெழுத்த கெட்ட தலையெழுத்தையும் கூட நல்ல தலையெழுத்தா மாத்திடுறாளே, அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஷடாரி வாங்கிக்காம ஒரு காலம் நாம வரக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுல சில பிராக்டிக்கல் டிபிகல்டிஸும் இருக்கு. என்ன பண்ணுவா, பெருமாளை சேவிப்போம், உற்சவர் எங்கேயாவது வெள்ளை எழுந்திருப்பார், அப்போ அந்த உற்சவர் வெள்ளை எழுந்திருக்கும் போது வாகன மண்டபத்திலேயோ இல்ல திருவீதி சஞ்சாரத்துக்கோ எழுந்திருக்கும் போது மூலவர் சன்னதியில ஷடாரி சாரிக்கப்பட்டார், அப்போ போய் சேவிச்சாலும் தீர்த்தத்தோட தான் வரமே தவிர அங்கு ஷடாரி இல்லை. அதனாலதான் நம்ம பிரிவா என்ன பண்ணா, உற்சவரும் மூலவரும் சேர்ந்து இருக்கும் போது போய் சேவிக்கணும்னு வச்சுப்பான். அதாவது உற்சவ காலங்கள்ல இந்த மூலவர் வெளியில சுச்சாரத்துல இருக்கும் போது இல்ல கண்ணாடி அறையிலேயோ இல்ல சில இதுல மண்டபாதிகள்ல எழுதிருப்பான், அந்த மாதிரி இதுலயோ போய் மூலவர் சேவிக்க மாட்டான், உற்சவர் மட்டும் சேவிச்சுட்டு வந்துருவான். ஏன்னா அங்கதான் ஷடாரி கிடைக்கும், மூலவர்கிட்ட உற்சவர் இல்லைன்னா நமக்கு ஷடாரி கிடைக்காது. அதனால அங்க மூலவர் சேவையே வாண்டான்னு நம்ம தெளிவா ஒரு நடைமுறையில ஒன்ன அனுப்பிச்சுருக்கான்னா அதுக்கு ஒரு அதுக்கு பின்னால ஒரு பெரிய மகத்தான காரணம் இருக்கும். இப்ப ஏன் வந்து மூலவரை உற்சவர் மூலவரோட சேர்ந்து இல்லாத போது ஏன் சேவிக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்க அந்த கட்டு திட்டம்னா இதுதான் காரணம். இங்கே பாதுகை என்பது யார், நம்மாழ்வார் தானே பாதுகை, அந்த நம்மாழ்வார் நம்ம ஆச்சாரியார், அந்த பாதுகை வந்து ஆச்சாரிய ரூபத்தில் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நாம் ஆழ்வார் ஆச்சாரியார நன்னா சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து அவளோட தனியன்களை சொல்லி அவளோட கிருபையை நாம் அடைந்தோமேயானால் நம்மளுடையதான தலையில எழுதியிருக்கிற துல்லிப்பீர்க்கே அது நல்லிப்பியாக மாறும். இதை மறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா இதை தெரியப்படுத்துறதுக்காக முகுந்த பாதாம்புஜாரிணி அப்படிங்கிறதான இந்த 54வது ஸ்லோகத்தை அதி அற்புதமா சுவாமி தேசிகன் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குருசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.